பொதுவா இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா கை கால்கள்லாம் கருமை அடைஞ்சிருது. இதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஆனா எதுவுமே அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காது. இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறோம், இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என் கையில அதிமதுரத்தை தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அதிமதுரம் எங்க கிடைக்கும்னா, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து கருமையான தழும்புகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சருமத்துல புள்ளிகள் இருக்கும். இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப நான் வந்து தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளியில வந்து என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தக்காளியில வந்து அமிலம் இருக்கிறதுனால இது சருமத்துல இருக்க கரைகளை சீக்கிரமா போக்குறதுக்கு உதவியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் பால் தேன், இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்துமே யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து பாக்கிறதுக்கு பிரைட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்ததான் நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரோஸ் வாட்டர் என்ன ஆகும்னா, வறட்சியான சருமத்துக்கு ஈரப்பதம் கொடுக்கும். அதோட ஒரு சில பேருக்கு வந்து எண்ணெய் பசி சருமம் இருக்கும். இந்த மாதிரி சருமம் இருக்கவங்க இதை யூஸ் பண்றதுனால சருமத்துக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். முக்கியமா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இது யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன், தேவையான பொருட்கள் பத்தி பார்த்தோம். இப்ப இந்த தேவையான பொருட்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் அதிமதுர பொடியை வந்து போடுறேன். இதுல ரெண்டாவது தக்காளி பேஸ்ட் இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பால் தேன், இது ரெண்டுத்தையுமே அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம கை, முகம், கால் எந்த இடத்துல வந்து கருமை இருக்கோ அங்க நல்லா தடவி ஒரு 15-20 minutes ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் குளிர்ந்த நீரால கழுவுங்க. இப்படி பண்றதுனால கருமை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.